ಶಿವಾಗ್ಭೂರ್ತಿ ಪರ್ಯಂತ ಇತರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧವೀಕ್ಷಂ ಅಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. அருள் தருமாறண திசிகனே எங்கள் தூப்புல் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்ப ஒன்று கேளாய் உருவமென கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே. இதற்கு முன்பு சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தமும் சத்தகித புருஷார்த்தங்களை நமக்கு அறிவிப்பதாகவே அமைந்துள்ளது என்பதை கூறினோம். சத்தகித புருஷார்த்தங்களை சொல்லும் பொழுது அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப சொல்வதாக அந்தந்த கிரந்தங்கள் அமைந்துள்ளன. அந்த ரீதியிலே விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லோரும் அறியும்படியாக சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை தேசிகன் அருளி செய்தார் என்பதை போன வாரம் நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் தலைப்பில் இந்த நாடகம் அமைந்ததற்கு காரணம் என்ன? அந்த சங்கல்ப சூரியோதயத்துக்கு பெயர் பொருத்தம், அந்த நாடகத்தின் பெயர் பொருத்தம் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். சங்கல்பம் என்றால் எண்ணம் என்று பொருள். யாருடைய எண்ணம் என்றால் எம்பெருமானுடைய எண்ணம், பகவத் சங்கல்பம். அந்த பகவத் சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம். சூரியோதயம் என்பது சூரியன், அதாவது சூரியோதயம் ஆவதற்கு முன்பு வரை இருளாக இருந்தது, அதற்கு பிறகுதான் சூரியோதயம். சூரியோதயம் என்பது இருளை போக்கடிக்கக்கூடியது. இருட்டில் நம்மால் அந்த வஸ்துக்களின் உண்மையான நிலையை அறிய முடியாது. அந்த இருள் போனால்தான் நாம் அந்த வஸ்துக்களின் இயல்பான நிலையை அறிந்து கொள்ள முடியும். எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம் என்ன செய்கிறது என்று கேட்டால், நம்மால் எல்லா வஸ்துக்களுடைய இயல்பு நிலையை அறிய செய்கின்றது என்று சொல்லலாம். எல்லா வஸ்துக்களுடைய இயல்பான நிலை என்று கேட்டால், எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற சூரியோதயம் இருந்தால்தான் நம்மை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது இல்லாமல் போனால் நம்மையே நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்ற பொருள். இது என்ன நம்மை நம்மால் அறிந்து கொள்வது என்று ஒரு கேள்வி வரும். நான் நான் என்று நாம் சொல்லுகின்றோம். நான் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கின்றது, அது எப்படிப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். நான் என்றது ஜீவாத்மாவை குறிக்கின்றது. இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்று கேட்டால், எம்பெருமானுக்கு அடிமையாகவே இருக்கின்றது. இந்த ஜீவாத்மாவனுடைய இயல்பு சுவாபாவிகமாகவே எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நான் என்று சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஜீவாத்மாவின் இயல்பான நிலையை எம்பெருமானுடைய சங்கல்பத்தாலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும், இல்லாவிட்டால் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. என்று சொல்லுகின்றார் புறத்தாழ்வான். இவர்தான் பெருமாள் என்பதற்கு பாக்கியம் செய்யாதவர்களாலே அதை அறிந்து கொள்ள முடியாதான். அதற்கும் ஒரு பாக்கியம் செய்ய வேண்டும். அந்த பாக்கியம் எப்படி வரும் என்றால், பகவத் சங்கல்பத்தினாலே தான் வரும். அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே நம்மை நாம் அறிந்து கொண்டு நமக்கு சேகபூதமாக நாம் சேகமாக இருக்கின்றோம். நமக்கு சேதியாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் அறிய செய்வது அந்த பகவத் சங்கல்பம்தான். அந்த பகவத் சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம் ஆனால் நம்மை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவற்றையும் நாம் அறிந்து கொள்வதற்கு காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய சங்கல்பம். இந்த எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற சூரியோதயத்தினாலே சம்சாரமாகிற இருள் போகின்றது. அதற்கு முன் இருக்கின்ற இருள் இந்த சம்சாரத்தில் நாம் இருப்பதனால், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருப்பதனாலே நம்மால் எதையும் உண்மையாக அறிய முடியாத ஒரு நிலை. இப்பொழுது பகவத் சங்கல்பமாகிற சூரியோதயம் ஆன பிறகு நம்மால் இந்த பிரகிருதி சம்பந்தமாகிற இருளை போக்கி உண்மையான நிலையை அறியும்படி செய்கிறது என்பதை சொல்லுகிறது. இப்படி பகவத் சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயத்தினாலேதான் சம்சார நிவர்த்தி ஏற்படுகிறது என்று சொல்லும் பொழுது இதற்கு மூல காரணம் என்னவென்று பார்க்க வேண்டும். எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக பக்தி பிரபத்தி இவை இரண்டையும் கூறுகின்றது வேதம். அப்படி உபனிஷத்துக்களிலே சொல்லக்கூடிய பக்தி பிரபத்தி என்னும் உபாயங்களை அனுஷ்டிப்பவர்கள், அதை செய்பவர்கள் யார் என்று கேட்டால் இந்த ஜீவாத்மாக்கள் தான். அந்த ஜீவாத்மாக்கள் பக்தி பிரபத்தியை செய்வதனாலேதான் எம்பெருமானை அடைகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானை அடைவதற்கு காரணமாக இருப்பது பக்தி பிரபத்தி தான் என்று சொல்ல வேண்டுமே தவிர பகவத் சங்கல்பம் தான் எம்பெருமானை அடைவதற்கு காரணம் என்று சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அதற்கு சொல்லுகின்றது, நாயமாத்மா பிரவச்சன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன என்று. ஸ்ரோதவியோ மந்தவியோ நிஜித்யாசித்தவ்யா என்று உபனிஷத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பிரம்ம விஷயமாக பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதை கேட்க வேண்டும். அது கேட்ட பிறகு சிரவணம் முதலிலே சிரவணத்துக்கு விதி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு நாம் கேட்டதை மனனம் செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் அதையே சொல்ல வேண்டும், அது நம்மளுடைய மனதில் இருக்கும்படியாக பண்ண வேண்டும். அதற்கு அடுத்தது பிறகு என்ன பண்ண வேண்டும் என்றால் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்பது தியானம், அந்த தியானத்தை செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் நமக்கு சாட்சாத்காரம் என்பது ஏற்படும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இப்படி விதி இருந்தாலும் கூட இது ஒன்னாலேயே நாம் செல்கிற முயற்சி ஒன்னாலேயே எம்பெருமானை நம்மால் அறிய முடியாது என்று முண்டகோபனிஷத் சொல்லுகின்றது. நாயமாத்மா பிரவச்சன லப்யா ந மேதையா ந பகுனாஸ்ருதேன எமே வைஷவருணத்தே தேன தசீஷ ஆத்மா விவருணத்தே தனும் சுவாம் என்று முண்டகோபனிஷத் சொல்கிறது. அயம் முக்தோ பவது, இவன் முக்தனாக ஆகட்டும் என்று எம்பெருமான் எண்ணினால்தான் உபாசனம் செய்கின்ற புருஷன் எம்பெருமானை அடைய முடியும், அவனுக்கு சம்சார நிவர்த்தி என்பது ஏற்படும். அப்படி எம்பெருமானுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பம்தான் அவனை அடைவதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லுகின்றார். அப்ப பக்தி பிரபத்தி உபாயங்கள் உள்ளன. பக்தி பிரபத்தி உபாயங்களாக உபனிஷத்தில் சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? நாம் பக்தியும் செய்ய வேண்டாம், பிரபத்தியும் செய்ய வேண்டாம், நாம் வெறுமை இருந்தால் போரும். அப்பொழுது எம்பெருமானே நமக்கு அவன் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது நமக்கு முக்தியை கொடுக்கட்டும் என்று ஒரு கேள்வி வரும். அது சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே இந்த மாதிரி சித்தோபாய சோதனாதிகாரத்திலே வெகு அழகாக இந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலேதான் நமக்கு சம்சார நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது, அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பதற்கு சக்தி உள்ளவனா, நாம் கட்டப்படுகிறோம் என்பதை அவன் அறிகிறானா, அவனுக்கு கருணை உண்டா என்றெல்லாம் கேள்வி வருகின்றது. அதற்கு சமாதானம் சொல்லுகின்றார், யுகபதி அகிலம் பிரத்யக்ஷேண ஸ்வதஹ சததம் விதன்னு என்று. பெருமாள் ஒரே சமயத்திலே எல்லாவற்றையும், எல்லா லோகத்திலும் இருக்கக்கூடிய வஸ்து ஜாதங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் பார்க்கின்றாராம். அதுலேயும் அனுமானத்தினால பார்க்கவில்லை, பிரத்யக்ஷேண அப்படியே பிரத்யக்ஷமாக நேரடியாக பார்க்கின்றாராம். அவர் யோகத் மாதிரி சக்தியினாலே பார்க்கின்றாரா, அந்த சக்தி ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும், பிறகு அவரால் பார்க்க முடியாது என்று சொல்லும்படியாக உண்டா ஏதேனும் என்று கேட்டால் அதுவும் கிடையாது, ஸ்வதஹ தானே பார்க்கின்றாராம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சர்வஜ்ஞத்துவம் என்பது ஒரு சில காலத்தில் மாத்திரம் இருக்கும், மீதி காலத்தில் இருக்காது என்பது உண்டோ என்று கேட்டால் அது கிடையாது, சததம் எப்பொழுதும் பார்க்கின்றார் என்று சொல்லுகின்றார். யோகேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதஹ என்று நாதமுனிகள் சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு நமது இங்கு சம்சாரத்தில் உழல்பவர்களின் கஷ்டம் எல்லாம் தெரியும் அவருக்கு. அந்த விதத்திலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சாதானே அவனை வந்து அந்த கஷ்டத்திலிருந்து நீக்க முடியும், அந்த கஷ்டத்தை அவனுக்கு விளக்க முடியும். அப்படி இருக்கச்சே இப்ப எம்பெருமானுக்கு நாம கஷ்டப்படுறது, சம்சாரத்துல கஷ்டப்படுறது தெரியுமோ என்ற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு பதில் இந்த முதல் வரியிலே சொல்லுகின்றார். சரி, கஷ்டப்படுறத பார்த்தாக்கா அவனுக்கு ஒரு கருணை இருக்கணும், இவனுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்றதுல ஒரு எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கோ இல்லையோ என்னன்னு தெரியலையே ஒன்னு கேட்டமான அதுக்கு பதில் சொல்ற, நிரவதி தயா திவ்யோதன்வான் என்பது. அளவிட முடியாத தய, எல்லையில்லாத தய, அந்த தயையாகிற ஒரு சமுத்திரம், நம்ம சமுத்திரம். நாம பார்த்துட்டு இருக்கிற உப்புக்கடல் இல்ல, அது திவ்யமான சமுத்திரம். நாம பார்த்துட்டு இருக்கிற உப்புக்கடலுக்கு ஒரு எல்லை இருக்கின்றது, நம்ம கண்ணில் வேணா தெரியலையே தவிர இது எவ்வளவு ஒரு எவ்வளவு இல்லைன்றது ஓரளவு நம்மளால சொல்ல முடியும். ஆகையால அதை எண்ணி பார்க்க முடியும். அப்படி எண்ணி கூட பார்க்க முடியாததாக இருந்திருக்கிற திவ்யமான சமுத்திரமாகிற தயை, அப்பேற்பட்ட தயையுடையவனாக இருந்திருக்கிறவர் பெருமாள். ஆகையால அவருக்கு கருணை கடலாக இருக்கின்ற எம்பெருமான் நம்முடைய கஷ்டத்தை அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், கண்டிப்பா நமக்கு அந்த நம்மளுடைய கஷ்டத்தை போக்கடிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு செய்வதற்கு, அதாவது ஒரு செயலை செய்வதற்கு அவரால் முடியுமா, மோட்சம் கொடுக்க முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் வரும். என்ன, சிலரால் சில செயல்களைத்தான் செய்ய முடியும். ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்து ஐஸ்வர்யந்து ஹுதாசனாத்து என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஆரோக்கியம் வேணும் என்று கேட்டால் சூரியனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் சூரியன் ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஐஸ்வர்யம் வேணும் என்று கேட்டால் அதற்கு அக்னி பகவானை பிரார்த்தனை செய்தால் அக்னி பகவான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஞானம் வேணும் என்றால் ருத்ரனை அணுகி பெயர், அவர் கல்வி கடவுளாக இருந்திருக்க. மோட்சம் இச்சே ஜனார்த்தனாத்து, மோட்சம் வேணும் என்று கேட்டா யாருண்ட போனோம்னா பெருமாள்கிட்ட போனாதான் மோட்சம் கிடைக்கும். இவன் மூணு பேராலும் மோட்சம் கொடுக்க முடியாது. இவெல்லாம் ஒவ்வொரு பலத்தை தான் கொடுக்கிறவர்களாக இருந்த கொடுக்கிறவர்களாக இருந்திருக்க. ஆனா எம்பெருமான் சகல பலப்பிரதோகி விஷ்ணு என்று எல்லா பலத்தையும் கொடுப்பவராக இருந்திருக்க. அப்பேற்பட்ட எம்பெருமான் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா பலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறபடினாலே அவர் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மோட்சத்தை கொடுக்க போறார், அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கச்சே இந்த சம்சாரத்துல உழல்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்து இவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கலாம் இல்லையோ என்று கேட்டான். இப்ப மோட்சத்தை கொடுத்துட்டாருனாக்க இந்த பிராகிருதம்ன்றது ஒன்னு, எல்லா ஜீவாத்மாவுக்கும் கொடுத்துட்டாருன்னா பிராகிருதம்ன்றது ஒன்னே இல்லாத போயிடும். எல்லா ஜீவா இங்க மொத்தம் காலி பண்ணி போக வேண்டியதுதான். சரி, கொடுக்காத போயிட்டாருனாக்க அப்போ ஒரு சிலருக்கு தான் கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு கொடுக்கல அப்படின்னாக்க அதுக்கு காரணம் எம்பெருமானுடைய சுவாதந்திர விசிஷ்டமான கருணை, சுதந்திரத்தோட அவருடைய சுவாதந்திரம்ன்றது யாராலையும் க்வெஸ்சன் பண்ண முடியாதது, ஆகையால அவர் கொடுக்கிறார்னு சொல்லி சொல்லணும். அப்போ அவருடைய சுவாதந்திரம் யாராலையும் க்வெஸ்சன் பண்ண முடியாது, அதன் பிரகாரம் கொடுக்கிறாருனாக்க வைஷம்ய நைக்ஷண்யம் என்கிற தோஷம் வந்துடும். ஒரு பட்சபாத்தம் யாருக்கு கொடுக்கிறார் மீது எல்லாரும் சமமாக இருந்திருக்கச்சே ஒத்தனுக்கு மாத்திரம் நன்மை புரிவது என்பது பட்சபாத்தம். அப்படி பட்சபாத்தத்தை செய்வதாக ஆகிறது. நைர்கண்யம் என்பது அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவனை பார்த்து இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படட்டும்னு நினைக்கிறது இருக்கு, அது நைர்கண்யம். இது இரண்டும் தோஷங்கள். இந்த ரெண்டு தோஷங்களும் எம்பெருமானுக்கு வந்துடும். இந்த தோஷங்கள் வராத இருக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்றார், அவரவர்கள் செய்த கர்மா வினைப்பயனுக்கு ஏற்க அவரவர்களுக்கு பலத்தை கொடுக்கின்றார். அவர்கள் செய்த வினைப்பயனில் ஏதேனும் ஒரு சுக்ருதம் இருக்குமேயானால் அந்த சுக்ருதத்தை முன்னிட்டு கொண்டு அவனுக்கு ஆச்சாரிய கடாட்சம் ஏற்படும்படியாக செய்து அவனை பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்களில் ஏதேனும் ஒன்றை மூழும்படியாக செய்வதும் எம்பெருமான் தான். அந்த பக்தி பிரபத்தி என்னும் உபாயத்தில் அவர்கள் மூண்டதனாலே எம்பெருமானை இந்த எம்பெருமான் அவர்கள் திறத்திலே ஆதரத்தை காண்பித்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கின்றார். இந்த பக்தி பிரபத்தி என்று கூறப்படும் உபாயங்கள் இரண்டும் எம்பெருமானை வசீகரணம் செய்வதற்கு உபாயமே தவிர மோட்சத்தை கொடுப்பதற்கு நேர் உபாயம் இல்லை என்பதுதான் சித்தாந்தம். இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பக்தி பிரபத்தி என்பது மோட்ச சாதனம் தான், ஆனாலும் கூட பிரதானமான காரணம் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் பிரதான காரணம், சககாரி காரணம் என்று காரணங்கள் இருவகைப்படும் ஒவ்வொரு செயலுக்கும். அந்த மாதிரி வரும்பொழுது பிரதான காரணமாக இருப்பது எம்பெருமானுடைய சுவாதந்திர விசிஷ்டமான கருணைதான் பிரதான காரணம். அந்த பிரதான காரணம், அந்த கருணை என்பது எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பம் இல்லை என்றால், எண்ணம் இல்லை என்றால் ஒருவராலும் எம்பெருமானை அடைய முடியாது. அந்த எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம் ஏற்பட்டால்தான் நமக்கு சம்சாரமாகிற இருள் அகலும். அதைத்தான் சங்கல்ப சூரியோதயம் என்கிற தலைப்பிலே சுவாமி தேசிகன் நாடகமாக இங்கு அமைத்துள்ளார். இந்த நாடகத்தில் சொல்லும் விஷயமும் பகவத் சங்கல்பம் ஒன்று நாளேயே நமது அஞ்ஞானம் போய் நமக்கு மெய்ஞானம் ஏற்படும். அந்த மெய்ஞானத்தினாலே நாம் மோட்சத்தை அடைய வழி வகுக்கும் என்பதை சொல்லுகின்றார். இது சங்கல்ப சூரியோதயம். இந்த பகவத் சங்கல்பத்தினாலேதான் எல்லாம் நடக்கும் என்பதை உபனிஷத் சொல்லுகின்றது. மனோரணியான் மகதோ முகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹ தமக்ரதும் பஷ்யதி வீத சோகஹ தாத்து பிரசாதான் மகிமானமீசம். வீதசோகோ பவதி, எப்படி ஜெகத் தாத்து பிரசாதாத்து லோகத்தெல்லாம் திரட்டிச்ச எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேதான் சோகத்தை விட்டவனாக ஆவான். சோகத்தை விட்டவனாக ஆவது எப்பொழுது, முக்தனாக ஆகும்படி. அந்த முக்தனாக ஆவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது பகவத் சங்கல்பம்தான். பக்தி பிரபத்தி என்கிற உபாயங்கள் இரண்டும் அந்த எம்பெருமானை வசீகரணம் செய்வதற்காக ஏற்பட்ட உபாயங்கள். தஸ்ய வசீகரணம் தச்சரணாகதிகி என்று ஸ்ரீபாஷ்யகாரர் அருளி செய்கிறார். அந்த பகவத் பிரசாத ரூபமான சங்கற்ப மூலமாகத்தான் எல்லாவற்றையும் உண்மை பொருளை அறிய வேண்டும் என்பதை இந்த நாடகத்திலே தெளிவிப்பதற்காக ஏற்பட்டது இந்த நாடகம். ஆகையால் சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தினுடைய பெயர் பொருத்தம் சால சிறந்ததாக அமைந்துள்ளது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாடகத்தினுடைய கருப்பொருளை பார்க்க வேண்டும். இந்த நாடகத்துக்கே ஒரு சிறப்பு. நாமும் எத்தனையோ நாடகங்கள்லாம் பார்க்கின்றோம். அந்த நாடகங்கள்ல வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் சாதாரணமாக புராணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கலாம், அல்ல அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப புதுசு புதுசாக கதாபாத்திரங்களை சிருஷ்டி பண்ணுவார்கள். அதில் நாடகத்தினுடைய கதாபாத்திரங்கள் ஆண் பெண் என்று இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோரும் ஒரு ஜீவன்களாக தான் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடகத்தினுடைய ஏற்றம் என்னவென்றால், இங்கு கதாபாத்திரங்களாக அமைந்திருப்பது எல்லாமே குணங்கள். இந்த குணங்களை கொண்டு குணங்களை கதாபாத்திரமாக அமைத்து அத்தியாச்சரியமாக இந்த நாடகத்தை சுவாமி நமக்கு அனுகிரகித்து உள்ளார். அப்படி கூட வருமா, குணங்களை போய் கதாபாத்திரமாக செய்யலாமா? குணங்கள் குணியை சார்ந்திருக்க, ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கக்கூடியவை தான் அவை. அவைகளை கதாபாத்திரமாக சொல்ல முடியுமா என்று கேட்கலாம். தயை எம்பெருமானுடைய குணம், குணத்திலே பிரதானமானது தயை. அந்த தயையே ஸ்தோத்திரம் பண்றார். தயையை உடையவனை ஸ்தோத்திரம் பண்ணாமல் தயையே ஸ்தோத்திரம் பண்றார் தயாசதகத்திலே சுவாமி தேசிகன். எம்பெருமான் சாத்தி அது தயா தேவி என்று சொல்லுகின்றார். அந்த பிராட்டியாகவே தயா குணத்தை பார்க்கின்றார். ஆகையால் அது சுவாமி தேசிகனுக்கே கைவந்த கலை. பாதுகை, பாதுகை என்பது எம்பெருமான் அணியக்கூடியதாக இருக்கின்ற ஒரு வஸ்து. அந்த எம்பெருமான் அணியக்கூடிய வஸ்துவையே எம்பெருமானுடைய தேவியாக, பாதுகா தேவியாக ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆயிரம் ஸ்லோகங்கள், 1008 ஸ்லோகங்கள், ஒரு ஸ்லோகமா 2 ஸ்லோகமா, அது ஒரு இரவிலே செய்தவர் நம் சுவாமி தேசிகன். இதெல்லாம் சுவாமிக்கு ரொம்ப சகஜம். அதே மாதிரிதான் இந்த நாடகத்துல கதாபாத்திரங்கள் எல்லாவற்றை குணங்களையே கதாபாத்திரங்களாக அமைத்து இந்த நாடகத்தை நமக்கு அனுகிரகித்துள்ளார் சுவாமி தேசிகன். இன்னும் ஒரு விஷயத்த முக்கியமான இதனுடைய கருப்பொருளை பார்க்க வேண்டும். ஜீவாத்மா இருக்கின்றான். இந்த ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ குணங்கள் உள்ளன. நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. இந்த ஜீவாத்மா சுகப்பட வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், பகவத் சங்கல்பம் இருக்க வேண்டும். அந்த பகவத் சங்கல்பம் இருப்பதற்கு இவனுக்கு ஒரு முதல்ல ஒரு நல்ல எண்ணம் வர வேண்டும். ஜீவாத்மா என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்றால், இன்று நேற்றுமில்லை, எத்தனையோ காலமாக அனாதியாக பல பிரஜைகளை பெற்று வருகிறான். அந்த அந்த ஜீவாத்மாவுடைய பிரஜைகள் வேற எதுவும் இல்ல, நற்குணங்களும் கெட்ட குணங்களும் தான். இது ஒரு இமேஜினேஷன். அந்த ஜீவாத்மாவை எடுத்துட்டு அவருடைய அந்த ஜீவாத்மாவுடைய பிரதிகளாக ஒரு பக்கத்திலே கெட்ட குணங்கள், ஒரு பக்கத்திலே நல்ல குணங்கள். இந்த நல்ல குணங்களும் நல்ல குணங்களை சார்ந்ததான வஸ்துக்க சார்ந்தவையும் ஒரு சமூகமாக ஆக்கிக் கொள்கிறார். கெட்ட குணங்களும் கெட்ட குணங்களை சார்ந்தவையும் ஒரு சமூகமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இந்த குணங்கள் பண்பை சொல்லும் பொழுது மகாமோகன், அதாவது மோகம் என்கிற ஒரு குணம். அந்த மோகத்து மோகன் சாதாரண மோகம் இல்ல, மகாமோகம். அந்த மகாமோகன் என்பவனை பிரதிநாயகனாக, வில்லனாக இங்கு சித்தரிக்கின்றார். ஏன்னா வஸ்துக்களுடைய உண்மை நிலையை அறிவதற்கு மோகம் போனால்தான் உண்மை நிலையை அறிய முடியும். மோகம் இருந்ததனால் உண்மை நிலையை அறிய முடியாது. நம்மளே பாக்கிறோம். நம்ம பசங்களை பத்தி யாருன்னா தப்பு சொன்னாங்கன்னாக்க, நாம அந்த பசங்கள் இடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி, நம்மளிடத்துல என் பையன் எதுவுமே செய்ய மாட்டான்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கச்சே, யாரு என்ன சொன்னாலும் அவன் செஞ்சிருப்பான்றத நம்பவே மாட்டோம். இல்ல இவனும் செஞ்சிருப்பானோ என்னமோ, அதை பகுத்து அறியக்கூடிய நிலை நமக்கு இருக்குமானால் அப்பொழுதுதான் நம்மால் உண்மையான ஒரு ஸ்திதியை அறிந்து கொள்ள முடியும். மோகம் இருக்கிற வரைக்கும் உண்மை நிலையை நம்மால் அறிய முடியாது. ஆகையால் இந்த மகாமோகன் என்கிறவன், இந்த மகாமோகம் என்கிற குணத்தை மகாமோகன் என்று சொல்லி அந்த குணமும் அந்த குணங்களை சார்ந்தவற்றையும் ஒரு பக்கம், விவேகன் என்னும் ஜீவனுடைய ஒரு பக்கம் ஒரு பிரஜைகளாக சித்தரிக்கின்றார். அடுத்தது விவேகம். விவேகம் என்பது பகுத்து பார்ப்பது. பகுத்து பார்ப்பது எப்படி பகுத்து பார்க்க முடியும்? நல்ல புத்தியோட இருந்தால் பகுத்து பார்க்க முடியும். ஆகையால் அந்த விவேகம், விவேகனுடைய மனைவியாக சுமதி என்றெல்லாம் கதாபாத்திரங்களை சிருஷ்டி பண்ணுகிறார். இவர்கள் இருவரிடத்திலும் மகாமோகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வரையில் ஜீவன் உண்மை பொருளை அறியாமல் அவன் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே உழல்பவனாக ஆகிறான். அந்த மகாமோகனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து தகப்பனாரான ஜீவனை விடுவித்து விவேகத்தை ஏற்படுத்தி பகவத் சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயத்தை ஏற்படுத்தி அந்த பகவத் சங்கல்பத்தினாலே உண்மை நிலையை அறிந்து இந்த சம்சாரத்திலிருந்து, சம்சாரமாகிற ஒரு சிறையிலிருந்து விடுபடும்படியாக செய்பவன் விவேகன். இதுதான் இந்த நாடகத்தின் கருப்பொருள். மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் சண்டை நடைபெறுகிறது. இந்த சண்டையில் இறுதியில் விவேகன் மகாமோகனை அழித்து தகப்பனாகிற ஜீவனை மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறான் என்பதை ஒரு இந்த நாடகத்தின் உட்பொருளாக அமைத்து வெகு அழகாக 10 அங்கங்களை கொண்டு இந்த சங்கற்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை சுவாமி நமக்காக அனுகிரகித்து உள்ளார். இந்த நாடகத்திலே 10 அங்கங்களிலும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. முக்கியமாக நம்மளுடைய மதத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை சொல்லுகின்றார். நம்மளுடைய மதத்தை மாத்திரம் நாம் அறிந்து கொண்டால் போராது. அதற்கு பிறகு சில சமயங்களிலே பிற மதங்களை பிறர் கூற நாம் கேட்டோமானால் நம் மதத்திலும் நமக்கு கலக்கம் ஏற்படலாம். ஆகையால் அந்த பல மதங்களை நிரசனம் செய்து நம் மதத்தை நாம் அறிய வேண்டும். இது அறிந்தால் மட்டும் போராது, எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உபாயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உபாயத்தில் நாம் இழிய வேண்டும். நாம் அந்த உபாயத்தில் இழிவதற்கு தடங்களாக இருப்பவை என்ன என்பதை பார்த்து அந்த தடங்களை போக்கடிக்க வேண்டும். அந்த தடங்கள் காமம், குரோதம், டம்பம் முதலியவை. அந்த தடங்களை போக்கடித்து சமாதி, தியானம் பண்ணும்படியான ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். அந்த தியானம் பண்ணும் பொழுது தியானத்திற்கு தடங்களாக இருப்பவையும் போக்கடிக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தால் சமாதி ஏற்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவை எல்லாவற்றையும் தெரிந்து சமாதி சம்பத்தி ஏற்பட்ட பிறகு பகவத் சங்கல்பம் என்கிற ஒரு சூரியோதயம் ஏற்பட்டு நாம் உண்மை நிலையை அறிந்து சம்சார நிவர்த்தி ஜீவனுக்கு ஏற்படுகிறது என்கிற விஷயத்தை மூலமாக கொண்டு சுவாமி தேசிகன் இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை அமைத்துள்ளார். அத்தியுதமான நாடகம். இந்த நாடகத்திலே அமைந்துள்ள கதாபாத்திரங்களை பார்க்க வேண்டும். ரொம்ப ரொம்ப பிரமாதமான கதாபாத்திரங்கள். ஏன்னா இப்படி எல்லாம் ஒரு கதாபாத்திரம் வருமானு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களிலே நாயகன் யாரு? பிரதிநாயகன். பிரதிநாயகன் என்று சொன்னால் வில்லன். இந்த வில்லன் யாரு என்று பார்க்க வேண்டும். நாயகனாக இருப்பவர் யாரு? கதாநாயகனாக இருப்பவர் விவேகன். பிரதிநாயகனாக இருப்பது மகாமோகன், நற்பவன்கள். அந்த விவேகனுடைய, அதாவது விவேகம் என்பது எது பரதத்துவம் எது அவதத்துவம் என்பதை, எது நல்லது எது கெட்டது, எது சுத்தம் எது அசுத்தம் என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. மோகம் இருந்தது என்றால் நல்லது கெட்டதையோ, நல்லவன் கெட்டவன் என்றோ, சுத்தம் எது அசுத்தம் ஏதோ, எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்பதை அறியவே முடியாது. ஆகையால் மகாமோகன் வில்லன், விவேகன் கதாநாயகன். மகாமோகனுடைய மனைவி சுமதி. சுமதி என்பதற்கு குட் சென்ஸ் என்று சொல்லலாம், நல்ல எண். விவேகனுடைய மனைவி சுமதி, மகாமோகனுடைய மனைவி துர்மதி. நாயகன் கதாநாயகனுடைய மனைவி சுமதி, வில்லனுடைய மனைவி துர்மதி. சுமதியினுடைய தோழிகள் ஸ்ரத்தா விசாரணா என்பவர்கள். இது ஸ்ரத்த விசாரணை. விசாரணா என்பது அதை பகுத்து பார்த்து பார்ப்பது. விவேகனுக்கு சேனாபதி வியவசாயம். இதுல தர்க்கம் சாரதியாக இருக்கின்றது, வாதம் சிஷ்யனாக இருந்திருக்கிறது. இப்படி எல்லாம் கதாபாத்திரங்கள் விவேகனை சார்ந்த கதாபாத்திரங்கள். மகாமோகனை சார்ந்த கதாபாத்திரங்கள் துர்மதி, அவனுடைய மனைவி துர்மதி, தாமன் அவனுக்கு முக்கியமான ஒரு சேனாபதி மாதிரி இருக்கின்றான் காமன். காமன் ரதி, காமனுக்கு துணை போ ரதி, காமனுடைய மனைவி. இவர்கள் இருவருமாக சேர்ந்து அந்த மோகத்தை ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்றார்கள். வசந்தனுடைய துணையை கொண்டுதான் காமன் எல்லாவற்றையும் செய்கிறான். வசந்தன் காமனுடைய நண்பன். குரோதம் லோபம் தம்பம், தம்பம்னு டம்பம், இவையெல்லாம் அந்த மகாமோகனுடைய கட்சியில இருக்கிறவர்கள். இந்த தம்பன் டம்பனுடைய மனைவி குஹனா, லோபனுடைய மனைவி திருஷ்ணா, தர்பன் ரொம்ப ஒரு கொழுப்படுத்து இருக்கிறவன், அவனுடைய மனைவி அசூயா, இவர்கள் எல்லாரும் மகாமோகனுடைய பட்சத்தை சார்ந்தவர்கள். இப்படி கதாபாத்திரங்களை ஏற்படுத்தி சுவாமி இந்த சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை அமைத்துள்ளார். இது இதற்கப்புறம் இது என்னத்துக்காக இந்த மாதிரி இந்த நாடகத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்க வேண்டும். சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு காவியமுமே தத்வஹித புருஷார்த்தங்களை நமக்கு அறிவிப்பதாக இருக்கிறது என்பதை நாம் எவ்வளவோ முறை சொல்லி இருக்கின்றோம். சுவாமி சுவாமி காலத்தில் இருக்கச்சே எதெல்லாம் சிறந்ததுன்னு சொல்கின்றார்களோ அந்த அவைகளுடைய சிறப்பு சுவாமியை பற்றி அறிவதற்கு முன் இருந்த நிலைதான். சுவாமியினுடைய கிரந்தம் வந்துடுத்துனாக்க அவைகளுக்கு அந்த சிறப்பு போயிடுறது. காளிதாசனுடைய ரகுவம்சத்தை எல்லோரும் போற்றினார்கள். அந்த ரகுவம்சத்தினுடைய சிறப்பை விஞ்சும்படியான சிறப்போடு கூடியிருக்கின்ற காவியத்தை அருளி செய்தார் யதாபிதயம் என்னும் மகாகாவியத்தை. சூரியவம்சத்தோருடைய பெருமையை சொல்வதாக ரகுவம்சம் அமைந்திருந்தது என்றால் சந்திரவம்சத்தினுடைய பெருமையை சொல்லும்படியாக யாதவாபிதயம் அமைந்துள்ளது. அந்த கண்ணனுடைய பெருமையை சொல்கின்ற யாதவாபிதயம் வந்த பிறகு ரகுவம்சம் ஒரு பகலிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் மாதிரி ஆயிடுத்துன்னே சொல்லலாம். நமது சித்தாந்தத்தையும் சொல்லி ஒரு காவியத்திற்கு என்னென்ன ரசங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்களோ, ஒரு காவியம் என்றால் அதற்கு என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்றாளோ, அத்தனையோடையும் ஃபார்முலா மாதிரி வச்சு அத்தனையோடையும் அமைந்த மிகச்சிறந்த காவியம் யாதவாபிதயம். அந்த ரகுவம்சம் சாதாரணமாக தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்லாது, ஆனா இது யாதவாபிதயம் தத்துவஹித புருஷார்த்தங்களை சொல்லி நமக்கு சம்சார நிவர்த்தியை ஏற்படுத்தும்படியான ஒரு மகாகாவியம் யாதவாபிதயம். அதை சுவாமி தேசிகன் சாதித்தார். காளிதாசன் மேக சந்தேகத்தை பண்ணினான். அந்த மேக சந்தேசம் என்பது ஒரு காமுக்கன் தன்னுடைய காதலிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மேகத்தை தூது விடுவதாக ஒரு அமைந்த ஒரு தூத்து காவியம். ஆனால் எஷ்கசித் கஷ்டித் காந்தா என்று எவனோ ஒருவன் என்று ஆரம்பிக்கின்றான் காளிதாசன். அந்த எவனோ ஒருவன் என்று சொல்லாமல் ராமபிரான் சீதா பிராட்டிக்கு தூது அனுப்பிக்கின்ற விஷயமாக சொல்லி ஹம்சத்தை கொண்டு தூது அனுப்பிக்கின்றார். அதை கருப்பொருளாக கொண்டு ஹம்ச சந்தேசம் என்னும் காவியத்தை, அத்தியுதமான சந்தேக காவியத்தை சுவாமி அருளி செய்தார். அந்த ஹம்ச சந்தேகத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே வம்சே ஜாத்தகான் மிக உயர்ந்த வம்சத்தில் பிறந்தவர் என்று ஆரம்பிக்கின்றார். அந்த மாதிரியாக சுவாமியினுடைய ஒவ்வொரு காவியமும் ஒவ்வொரு கிரந்தமும் தனிப்பட்ட சிறப்புகளை கொண்டவையாகவே அமைந்துள்ளது. ஆகையால சுவாமி தேசிகன் அந்த முறையிலே சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தை அருளி செய்வதற்கு காரணமாக இருந்தது சுவாமி தேசிகனுடைய முன் காலத்திலே கிருஷ்ணமிஸ்ரர் என்னும் ஒரு மகான் பிரபோத சந்திரோதயம் என்னும் நாடகத்தை செய்ததுதான் என்றும் சொல்லலாம். கிருஷ்ணமிஸ்ரர் என்னும் அத்வைத சாஸ்திர வித்வான் சங்கராச்சாரியருடைய கொள்கைகளை தெரியப்படுத்தும்படியாக பிரபோத சந்திரோதயம் என்னும் நாடகத்தை இயற்றியுள்ளார். அந்த பிரபோத சந்திரோதயத்திலே உபனிஷத்தினுடைய சித்தாந்தம், சங்கரருடைய எண்ணம் பிரகாரம் அந்த சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்பட்டது. அந்த சங்கரருடைய சித்தாந்தப்படி தத்துவஞானத்தினாலே மோட்சம் என்பது கோட்பாடு. நமக்கு பகவத் சங்கல்பத்தினாலே மோட்சம் என்று நாம் சொல்லுகின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற தத்துவஞானம் பிறந்ததேயானால் மோட்சம் வரும் என்பதாக. இந்த தத்துவஞானமாகிற பிரபோதம், பிரபோதம்னா அறிவு, அந்த தத்துவஞானமாகிற அறிவு ஏற்பட்டது என்றால், அறிவாகிற சந்திரோதயம் ஏற்பட்டது என்றால் அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படும். அதற்காகத்தான் இந்த பிரபோத சந்திரோதயம் என்கிற தலைப்பில் கிருஷ்ணமிஸ்ரர் அழகான நாடகத்தை அமைத்துள்ளார். அதாவது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி என்றெல்லாம் ஐக்கியத்தை சொல்லுகின்ற மகா வாக்கியங்களின் பொருளை நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு மோட்சம், தத்துவஞானம் ஏற்பட்டது என்றால் நமக்கு மோட்சம் வரும், அவித்யை தானே விலகிவிடும் என்று சந்திரனின் உதயத்தினாலே இருள் போவது போல அவித்யை விலகிவிடும், அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிரபோத சந்திரோதய நாடகமும் ஆறு அங்கங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. அதிலும் விவேகந்தான் நாயகன், மகாமோகன்தான் வில்லன். அங்கு சமதமாதிகள், அஹிம்சா முதலியவை விவேகனை சார்ந்த கதாபாத்திரங்கள். காமம், குரோதம், லோபம் இவையெல்லாம் மகாமோகனை சார்ந்த பாத்திரங்கள். விவேக மகாராஜனின் பத்னி மதி என்று சொல்லப்படுகிறது பிரபோத சந்திரோதயத்திலே. இறுதியிலே விவேகன் மகாமோகனை வெற்றி கொள்கிறான். அந்த மகாமோகனை வெற்றி கொள்வதனால் உண்மை பொருளை அறிந்து தியானத்தினாலே பிரபோதமாகிற சந்திரோதயம் ஏற்படுகிறது. சந்திரோதயம் ஆனவுடன் இருள் முழுமையாக போவதில்லை. அதே மாதிரியாகத்தான் இந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுது மெய்ஞானம் ஏற்பட்டாலும் கூட இந்த அவித்யை என்பது வாசனா ரூபமாக சிலது காலம் தொடர்ந்து வருகிறது. இந்த தொடர்ந்து வருது காலக்கிரமேண கடைசியில அது போயிடுறது. ஆகையால இந்த நாடகத்திற்கு பிரபோத சந்திரோதயம் என்று பெயர் வைத்தது ரொம்ப பொருத்தமாக அமைந்துள்ளது அத்வைத சித்தாந்தங்களின் கோட்பாடுகளின் படி. இதை கொண்டு இதை பார்க்கின்றார் சுவாமி, ஏன் நமது சித்தாந்தத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த மாதிரி நாடகம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது என்று. அதற்காக ஏற்பட்டதுதான் சங்கல்ப சூரியோதயம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், திருஷ்ய காவியம் இது விஷுவல் பேசிஸ். இந்த திருஷ்ய காவியங்களுக்கு மீதி காவியங்களை காட்டிலும் சிறப்பு அதிகம். ஏனென்றால் சட்டுன்னு எல்லாருடைய மனசுலையும் புகும்படியாக இருப்பது இந்த திருஷ்ய காவியம். ஆகையால இந்த நாடகத்திற்கு திருஷ்யம்னு பேரு. இந்த நாடகத்தினாலே நம்மளுடைய கோட்பாடுகளை எல்லார் மனசிலும் புரியும்படியாக பண்ணுவது எளிது, நாடகம் மூலமாக பண்ணுவது எளிது. அதன் பிரகாரம் செய்கின்றார் சுவாமி. இந்த நாடகத்திற்கு சங்கல்ப சூரியோதயம் என்கிற பெயரை வைத்து இந்த நாடகத்தை சாந்த ரசத்தை மையமாக கொண்டு அமைத்துள்ளார் அப்பேற்பட்ட இந்த நாடகத்தினுடைய சிறப்பை இதுவரையிலும் பார்த்தோம். இனி இந்த நாடகத்தினுடைய விஷயத்தை நேரடியாக பார்ப்போம். இந்த நாடகத்தை பற்றி ஏற்கனவே விண்ணப்பித்த பிரகாரம் நாடகத்தில் இருக்கிற ஜிஸ்ட மாத்திரம் கருப்பொருளை மாத்திரம் சொல்லவில்லை. இந்த நாடகத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாமும் பார்த்து அங்கங்க இருக்கக்கூடிய வாக்கியங்களுடைய பொருளும் இதையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும் என்றோம். ஆகையால் அதன் பிரகாரம் இது உபன்யாசமாக மாத்திரம் இல்லாமல் காலக்ஷேபமாகவும் இருக்க என்கிற ரீதியிலே இந்த நாடகத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்க முயற்சி செய்கின்றேன். இதில் முதல் அங்கத்திலே சுவாமி தேசிகன் முதலில் இரண்டு ஸ்லோகங்கள் அமைத்துள்ளார். அந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்ப்போம். யத் பக்தி பிரஜயாத்மகே தினமுகே திருஷ்டி க்ஷிப்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி யத் சங்கல்ப சூர்யோதயஹ தத்வைரஸ்த்ர விபூஷணைஹ அதிகதஹ ஸ்வாதீன நித்யோன்னதிஹ ஸ்ரீமான் அஸ்து சமே சமஸ்த விபதுத்தாராய நாராயணஹ. நாடகங்களுக்கு லட்சணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒரு நாடகம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாடகத்திற்கு தொடக்கம் நாந்தி என்று சொல்லப்படுகிறது. நாந்தி என்பது சந்தோஷத்தை அளிப்பது என்ற அர்த்தம். இது நாடகமே சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதுதான். நாடகம் தொடங்குவதற்கு முன்ன அந்த ஸ்டேஜ் அரங்கம், அரங்கத்துக்கு பூஜை பண்றது. அந்த அரங்கத்துக்கு பூஜை பண்ணுபவர்கள் அரங்கத்துக்கு பூஜை பண்ணும் பொழுது அந்த நாடகத்தை ஆரம்பிக்கிறவந்துக்கு நல்ல முறையிலே இந்த நாடகம் முடிவு பெற வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் நடிக்கிறார்களோ அவர்களுக்காக, இது டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்காக பண்ணுவது ஒண்ணு. யாரெல்லாம் இந்த நாடகத்தை பார்க்கின்றார்களோ அவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்கிற இரண்டு எண்ணங்களோடு கூட முதலில் அந்த அரங்கத்திற்கு பூஜை செய்கிறார்கள். அந்த அரங்கத்திற்கு பூஜை செய்வதுதான் நாந்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த நாந்தியிலே இது இரண்டு ஸ்லோகங்கள் உள்ளன. இங்கு இந்த நாந்திக்கு சில லட்சணங்கள்லாம் இருக்கும். நாந்தியாக சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் 18 பதங்களை கொண்டவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லது 8 பாதங்களை உடைத்தானவையாக இருக்க வேண்டும் என்று. எட்டு பாதங்கள் என்றால் இரண்டு ஸ்லோகங்களாக ஆக வேண்டும், அல்லது பதினெட்டு பதங்கள், அந்த ஸ்லோகத்திலே பதினெட்டு பதங்கள் இருக்க வேண்டும் என்று. இந்த இடத்திலே நான்தி ஸ்லோகமாக இரண்டு ஸ்லோகங்களை அமைத்துள்ளார் சுவாமி தேசிகன். ஆகையால் எட்டு பாதங்களை உரித்தானதாக இருந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் பதினெட்டு பதினெட்டு பதங்களும் உள்ளன. இதெல்லாம் நாந்திக்கு லட்சணம். இந்த நாந்தி லட்சணத்துக்கு இதுக்கு இது சபையோர்களுக்கு இதுக்கு அடுத்தது என்ன என்று கேட்டால், தொடக்கம் நாந்தி அந்த நாந்தி முடிந்தவுடனே சூத்திரதாரர் சொல்லுவார். இந்த சூத்திரதாரர் என்ன சொல்லுவார், இந்த நாடகத்தினுடைய சிறப்பு, நாடக ஆசிரியருடைய சிறப்பு, இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறமா நாடக விஷயத்தினுடைய பாத்திரங்களுடைய அறிமுகம், அதற்கு பிறகு முக்கிய பாத்திரங்களுடைய செயல் தொடக்கம். இப்படி நாடகங்கள் அமைந்துள்ளன. அதுலயும் பார்க்க வேண்டும், இதெல்லாம் வந்து நாடக லட்சணத்திலே சொல்லியிருக்கிறபடி முறை. அதன் பிரகாரம் சுவாமி தேசிகன் இங்கு இரண்டு ஸ்லோகங்களை நாந்தியாக சொல்லுகின்றார். ஒரு ஸ்லோகம் பக்தி விஷயமானது, மற்றொரு ஸ்லோகம் பிரபத்தி விஷயமானது. இந்த முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் இப்பொழுது. யத் பக்தி பிரத்யாத்மகே தினமுகே திருஷ்டிக்ஷமஹா க்ஷேத்ரிணஹா க்ஷேத்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி யத் சங்கல்ப சூரியோதயஹா என்பது. யத் பக்தி பிரத்யாத்மகே என்று சொல்லும் பொழுது யத் என்பதனாலே பெருமாளை சொல்லுகின்ற, ஏனென்றால் உத்தரார்த்தத்திலே சஹா நாராயணஹா எச்சப்தத்தினாலே சொல்லப்பட்டவர் யாரோ அவரை சஹா என்று சொல்லுகின்றார். சஹா நாராயணஹா என்று சொல்லுவதனாலே அவர் சாதாரண நாராயணன் இல்ல, சீமானான நாராயணன். யத் பக்தி பிரச்சயாத்மகே, யாரிடத்திலே பக்தி, இந்த பக்தின்றது எப்படிப்பட்ட பக்தின்னு கேட்டமானாக்க சாதாரண பக்தி இல்ல, ரொம்ப சிறந்ததான பக்தி. அந்த சிறந்ததான பக்தியை அதனுடைய பக்தியினுடைய முதிர்ச்சி இருக்கின்றது, அந்த முதிர்ச்சி தான் சூரியோதய காலம். யத் பக்தி பிரச்சயாத்மகேன்னு சொன்ன பக்தியாத்மகேன்னு சொல்லிருக்கலாம், அது இல்லாமல் பக்தி பிரச்சயம் என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்க வேண்டும். எம்பெருமானிடத்திலே பக்தி ஏற்படுவது என்பது அவ்வளவு சுலபமானது இல்லை. பெருமாளிடத்துல பக்தி வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு எத்தனையோ நாள் எவ்வளவோ தபஸ் பண்ணியிருந்தாதான் பெருமாளிடத்துல பக்தி பண்ண முடியும். சூரிய சேவத்து யோ பக்தஹா சப்த ஜன்மாந்தரம் நரஹா தசைவத்து பிரசாந்தேன ருத்ரபக்தஹா பிரஜாயதே சங்கரஸ்யது யோ பக்தஹா சப்த ஜன்மாந்தரம் நரஹா தசைவது பிரசாதேன விஷ்ணு பக்தஹா பிரஜாயதே வாசுதேவஸ்யோ பக்தஹா சப்த ஜன்மாந்தரம் நரஹா தசைவது பிரசாதேன வாசுதேவே பிரலீயதே என்று சொல்லப்பட்டுள்ளது. சூரியனிடத்திலே பக்தி பண்ணுபவன் ஏழு ஜென்மங்கள் சூரியனிடத்திலே பக்தி செய்தால் பிறகு அவன் ருத்ரபக்தனாக ஆகிறானாம். ஏழு ஜென்மாக்கள் ருத்ரபக்தனாக இருப்பானே ஆனால் அதன் பிறகு அவன் விஷ்ணு பக்தனாக மாறுகிறானாம். இப்படி ஏழு ஜென்மங்கள் விஷ்ணு பக்தனாக ஒருவன் இருந்தானேயானால் அவன் எம்பெருமானையே அடைந்து மோட்சத்தை பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே அந்த பகவத் பக்தி என்பது சாதாரண விஷயம் இல்ல. அந்த பிரம்மத்தில பக்தி பண்றதுக்கே இது ஏழு, சூரிய பக்தி ஏழு, அதுக்கப்புறமா ருத்ர பக்தி ஏழுக்க எத்தனை ஏழு ஏழுகளா தபஸ் பண்ணிருக்கணும்ன்றத பார்க்க வேண்டும். அந்த அந்த நிலையிலே எம்பெருமானுடைய பக்தி பண்றதுக்கே அவ்வளவு விஷயம், அதனுடைய முதிர்ச்சி ஏற்படணும். அந்த முதிர்ச்சி ஏற்பட்டால்தான் அதுதான் தினமுகமாக ஆகும்னு சொல்லி சொல்ற. அந்த எம்பெருமானுடைய பக்தியாகிற ஒரு முதிர்ச்சி யத் பக்தி பிரசயாத்மகே என்று சொல்லுகின்ற சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே அருளி செய்கின்றார். ஏ ஜன்ம கோட்டி பிருபார்ஜித சுத்த தர்மா தேஷாம்பவச்சரண பக்திரதீவ போக்யா ஸ்வஜீவிதைஹி த்ரிதசநாயக துர்லபைஸ்தைஹி ஆத்மானமப்யகதயஹ ஸ்வயமாத்மவந்தம் என்பதாக. ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யம், எம்பெருமானிடத்திலே பக்தி செய்வது போக்யமாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பக்தி பண்ணா போராது. எத்தனையோ கோட்டி கோட்டியான ஜென்மங்களிலே பண்ண ஒரு சுத்த தர்மத்தை உடையவர்களுக்கு அவர்களுக்கு தான் உம்முடைய திருவடி என்பது பரம போக்யமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பக்தி பகவத் பக்தி, அந்த பகவத் பக்தியினுடைய முதிர்ச்சியையே தினமுகம், தினமுகம் என்று சொன்னால் தினம் என்றால் பகல், பகலினுடைய ஆரம்பம், முகம் என்பதற்கு ஆரம்பம் என்று அர்த்தம், முகத்வாரம் என்று சொல்லுகின்றோம், காவிரியின் முகத்வாரம் தொடக்கம் என்று. அந்த பகலுக்கு தொடக்கமாக அமைவது காலை, அந்த காலையாக இருப்பது எது என்றால் தினமுகமாக இருப்பது பக்தி பிரதயாத்மகே தினமுகே. அதற்கு அந்த தினமுகத்திலே அந்த காலையிலே திருஷ்டிக்ஷமாக சங்கல்ப சங்கல்ப சூரியோதய க்ஷேத்ரிணஹ க்ஷிப்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி, க்ஷேத்ரிணஹ க்ஷேத்ரி க்ஷேத்ரி என்று ஜீவனை சொல்லுகின்றார்கள். அந்த ஜீவன்களுடைய சம்ஸ்ருதி சர்வரி சம்சாரமாக இருள், அந்த சம்சாரமாகிற இருளை வெகு வேகமாக போக்கடிப்பதாக அமைந்திருப்பது யத் சங்கல்ப சூரியோதயகா என்ற எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம். அந்த சூரியோதயம் தான் சம்சாரிகளுடைய ஜீவனுடைய ஒரு சம்சாரமாகிற ஒரு இருட்டை உடனே போக்கடிக்கிறது. அதுதான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள வித்தியாசம். சந்திரன் இருட்டை முழுமையாக போக்கடிக்காது, ஆனால் சூரியன் இருட்டே இல்லாதபடி பண்ணிடுவார். இது பகவானுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம் இருந்திருக்கே அந்த சூரியத்தினால் சூரியோதயம். சம்ஸ்ருதி சர்வரையும் க்ஷிப்ரம் க்ஷிபதி போக்கடிக்கிறது என்று சொல்லுகின்றார். இந்த பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்படுகின்ற சூரியோதயத்திற்கும் நாம் தினமும் பார்க்கின்ற சூரியோதயத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இது சூரியோதயம் ஆகும், இந்த நாம் தினமும் பார்க்கிறது சூரியன் உதயமும் ஆகும் அஸ்தமனமும் ஆகும். ஆனா பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்படுகிற ஒரு சூரியோதயம், இதனால் நாம் தத்துவ ஞானத்தை அறிகின்றோம். இந்த சூரியோதயம் இனிமேல் இருளே இல்லாதபடி பண்ணக்கூடிய ஒரு சூரியோதயம். இதுதான் இந்த பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்படுகிற சூரியோதயத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். இது பகல்தான், பகலாயத்துனா இனிமே பகலாவே தான் இருக்குமே தவிர மறுபடியும் இருட்டே வராது. அப்பேற்பட்டது இது. அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கின்றார் என்பதை அடுத்து சொல்லுகின்றார். தத்வை ரத்ர விபூஷணை அதிகதஹா ஸ்வாதீன நித்யோன்னதி ஸ்ரீமான் அத்து சமே சமஸ்த விபதுத்தாராய நாராயணஹா. விராட்டியோடு சேர்ந்திருக்கின்ற அந்த நாராயணன் எனக்கு எல்லா தடங்களையும் போக்கடித்து அனுக்கிரகம் செய்பவராக ஆகட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கார் என்று கேட்டால், தத்வை ரத்ர விபூஷணை அதிகதஹாம், இந்த லோகத்தில தத்துவங்கள்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஜீவன் பிரகிருதி மகத் அகங்காரம் இந்திரியங்கள் போன்றவை எல்லாம் எம்பெருமானுக்கு அலங்காரமாக திகழ்கின்றன. இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அதிபதியாக சொல்லப்படுபவர்கள் நித்தியசூரிகள், அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் திகழ்கின்றனர். அஸ்திரபூஷணாத்தியாயம் என்று விஷ்ணு புராணத்திலே ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்திலே சொல்லுகின்றார், புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி மரவாக மான் தண்டாக இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூத மாலை வனமாலையாக என்றெல்லாம் சொல்லி கருட நிறுவாம் அறையின் பொருளாங் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்றார். இந்த தத்துவங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பூஷணங்களாகவும் அஸ்திரங்களாகவும் இருக்கின்ற நிலையை அங்கு அதைதான் நீங்கும் நினைக்கின்றார். தத்வை ரத்ர விபூஷணை ரதிகதாம் சுவாதீன நித்தியோன்னதிகி. எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே சிறப்பு தான். அந்த சிறப்பு வேற யாரானாலும் வருதா என்று கேட்டால், நமக்கு நம்முடைய நமக்கு ஏதானா ஒரு சிறப்பு வருது என்று கேட்டால், அந்த சிறப்பு ஆச்சாரிய அனுகிரகத்தினால வரலாம், பகவத் அனுகிரகத்தினால வரலாம். ஆனா எம்பெருமானுக்கு வரக்கூடிய சிறப்புக்கு காரணம் அவரே தான், தன்னுடைய சாதீனத்தினாலே வரக்கூடியது. நமக்கு சிறப்பு எப்பயோ ஒரு சில சமயத்துல வரலாம், சில சமயத்துல உன்னதி என்பது சில சமயத்துல வரலாம், ஆனா எப்பொழுதுமே அவருக்கு வருகிறது. சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹ. நாம ஒவ்வொரு வாட்டி பறக்கச்சே பறக்கச்சேயும் நம்மளுடைய பாபத்தினாலேயோ கர்மாவினாலே இந்த பிறப்புன்றது நாம் அடைகிறோம். ஆனா பெருமாள் ஒவ்வொரு வாட்டி அவதாரம் பண்ணச்சேயும் அவருக்கு ஒரு சிறப்பு ஏற்படுகிறதாம். அந்த சிறப்பெல்லாம் எதனால யாருடையதுன்னா எதையும் சார்ந்து இல்ல, அவரையே சார்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நித்தியோன்னதியை உடையவராக இருந்திருக்கிறவர் சகா நாராயணகா. அப்பேற்பட்ட நாராயணன் சகான்னு சொன்னதுனால அந்த நாராயணனுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயம், இந்த லோகத்தில் இருக்கின்ற சம்சாரிகளுடைய ஜீவன்களுடைய சம்சாரத்தை போக்கடித்து சம்சார நிவர்த்தியை ஏற்படுத்தி திருஷ்டிக்கமாக பகுத்து அரிக்கும் அறிவும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது. அப்பேற்பட்ட நாராயணன் மே எனக்கு எல்லா தடங்களையும் நீக்கி அனுகிரகம் பண்ணட்டும் என்று பக்தியை மையமாக கொண்டு இந்த அரங்கத்திலே சிரங்க சந்திரனை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றதாக அமைந்துள்ளது இந்த முதல் ஸ்லோகம், நாந்தியில் உள்ள முதல் ஸ்லோகம். அடுத்தது பிரபத்தியை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இப்படி இன்றைய தினத்திலே நாந்தியினுடைய முதல் ஸ்லோகம் வரைக்கும் இன்று பார்க்கின்றோம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம். யத் பக்தி பிரஜயாத்மகே தினமுகே திருஷ்டி க்ஷமஹாக்ஷேத்ரிணஹா க்ஷிப்ரம் சம்ஸ்ருதி சர்வரீம் க்ஷிபதி யத் சங்கல்ப சூர்யோதயஹ தத்வைரத்ர விபூஷணைரதிகதஹ ஸ்வாதீன நித்யோன்னதிஹ ஸ்ரீமான் அஸ்து சமே சமஸ்த விபதுத்தராய நாராயணஹ. நமக்கும் அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அஜ்ஞானம் போய் அவருடைய மெய்ஞானம் அவர் விஷயமான மெய்ஞானம் ஏற்பட வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.